மணி நேரம் மொத்தமாக கொட்டி போச்சு. நம்ப வேணும் நீயே கைகள் மீது தேனே, வினாடி நேரம் மொத்தமாக கொட்டி போச்சு. கண்ணில் நின்னு பேச மனசில் வண்ணம் பூச, உன்னை தேடி வந்த இந்த நிதயம் போயே போச்சு. தெய்வம் என்று மேகமாக வானிலே தீப்பிடித்த நிலவு ஒன்று தேனிலே, முத்தமிட்ட அந்த நொடியை பிடித்து வைக்க துடிக்கிறேனே. நம்ப வேணும் நீயே கைகள் மீது தேனே, வினாடி நேரம் மொத்தமாக கொட்டி போச்சு. கண்ணில் வெண்ணல் பேச மனசில் வண்ணம் பூச, உன்னை தேடி வந்த எந்த நிதயம் போயே போச்சு. நம்ப வேணும் நீயே கைகளே படாது கண்களால் தொடாது, வளர இந்த காதல் ஒன்றும் கல்லும் இல்லை. இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்றே கேட்டு வாங்கும், வெட்கத்தின் மடியில் மெய் மறந்து தூங்கும். உன்னை தேடி வாழ்ந்த எந்த நிதயம் போயே போச்சு. போதும் போதும்